Feel like I'm falling, falling hard. Oh my God, go. Atiyena ni paathodane kaathil vecha iragana kaattu marama valandha ivano etti vacha melugana koora pulla or nodiyil vanavilla thirichaye paarakkal mara nodiyil iramanna kolichaye oora alagi olaga alagi யாரோ இல்லோட போல பாட்டி நெருங்கி பாப்பு பழகி அழகில் என் இதயம் தான் இழகை மறந்து மறந்து கொஞ்சிடவும் என் இடவும் அருகுதே உருகுதே உன் பழியில் என் பயணம் அடைய நடந்து நடந்து அஞ்சிடவும் இஞ்சிடவும் எதிர்தே பதறுதே உன் அழகில் என் இதயம் தான் இழகை மறந்து மறந்து கொஞ்சிடவும் என் இடவும் அருகுதே உருகுதே உன் பழியில் என் பயணம் அடைய நடந்து நடந்து அஞ்சிடவும் இஞ்சிடவும் எதிர்தே பதறுதே உன் அழகில் என் இதயம் தான் இழகை மறந்து மறந்து கொஞ்சிடவும் என் இடவும் அருகுதே உருகுதே உன் பழியில் என் பயணம் அடைய நடந்து நடந்து அஞ்சிடவும் என்றிடவும் எதிர்தே பதறுதே போலே பிறந்து பூமியில நடந்தாய் தூசி என கண்ணில் விழுந்து ஆறுயிர கலந்தாய் கால் மூல செருங்கோலியா நீ நடந்து வாரே புள்ள கல்லுப்பட்ட கண்ணாடியா நான் உடஞ்ச போரே உள்ள ஜாடையில தேவதையா மிஞ்சிடுறாக பார்வையில வாசனைய தூவிடுறவசமாக ஊரழகி உலக அழகி யாரோ இல்லவன போல பாடி நெருங்கி பாப்பு பழகி உடனே காத்து வச்ச இறகான காட்டு மரமா வளர்ந்த இவனோ ஏற்றி வச்ச மெழுகானே அழகில் என் இதயம் உன் அழகில் என் இதயம் உன் அழகில் என் இதயம் அழகில் என் இதயம் தான் இழகை மறந்து மறந்து கொஞ்சிடவும் என் இடவும் அருகுதே உருகுதே உன் அழகில் என் பயணம் அடைய நடந்து நடந்து அஞ்சிடவும் இஞ்சிடவும் எதிர்தே பதறுதே உன் அழகில் என் இதயம் தான் இழகை மறந்து மறந்து கொஞ்சிடவும் என் இடவும் அருகுதே உருகுதே உன் அழகில் என் பயணம் அடைய நடந்து நடந்து அஞ்சிடவும் இஞ்சிடவும் எதிர்தே பதறுதே உன் அழகில் என் இதயம் தான் இழகை மறந்து மறந்து கொஞ்சிடவும் என் இடவும் அருகுதே உருகுதே உன் அழகில் என் பயணம் அடைய நடந்து நடந்து